ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ಕಾರ್ತಿಕೇ ಕೃತ್ತಿಕಾ ಜಾತಂ ಚತುಷ್ಕವಿ ಶಿಖಾಮಣಿಂ ಷಟ್ಪ್ರಬಂಧ ಕೃತಂ ಶಾರ್ಂಗಮೂರ್ತಿಂ ಕಲಿಯಮಾಶ್ರಯೇ. ನಮಸ್ಸಭಾಯೈ, இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம். காரணம் என்னன்னா, திருமங்கையாழ்வாருடைய அவதார திருநக்ஷத்திரம். அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் ஆயிரத்தோடு 84 பாட்டும் குறியதுருதாண்டகம் நாளைந்து ஆரைந்து குலானெடுந்தாண்டகம் எழுகூற்றிருக்கையொன்றும் சிறிய மடல் பாட்டு 38 சீர் பெரிய மடல் தனில் பாட்டெழுபத்தெட்டும் இறையவனே கார்த்திகையில் கார்த்திகை நாள் எழில் குறையல் வருங்கலியா இறங்கு நீயே என்பதாக சுவாமி நிகமாந்த மகாதேசிகனால் பிரபந்தசாரத்திலே மங்களாசாசனம் செய்யப்பெற்ற பெருமையுடைய திருமங்கையாழ்வார் அவதரித்த தினம் கார்த்திகையில் கார்த்திகை நாள் இன்று. இந்த ஆழ்வாருடைய ஒரு சரித்திரத்தை நாம் தற்பொழுது அனுபவிக்க இருக்கின்றோம். இவர் எப்படிப்பட்ட ஆழ்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, எம்பெருமானிடத்திலே வாழ்வழியால் மந்திரங்குள் என்பதாக அவருடைய தனியனிலே வருகிறது. அந்தபடிக்கு பொதுவாக நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஆச்சாரியனை ஆசிரயித்து அதன் மூலமாக அந்த ஆசிரயத்தின் மூலமாக நாம் நம்மளுடைய கிரந்த காலக்ஷேபங்களை அந்த ஆச்சாரியனிடத்திலிருந்து அதிகரிப்பது என்பதுதான் நம்மளுடைய சம்பிரதாயம். ஆனால் இந்த ஆழ்வார் என்ன பண்ணார் அப்படின்னா, வாழ்வழியால் மந்திரங்குள் எம்பெருமானை தன்னுடைய வாளை காட்டி கத்தியை காட்டி மிரட்டி அதன் மூலமாக அவனிடமிருந்து சர்வார்த்த கிரகணம் அஷ்டாட்சத மந்திரத்தின் பெருமையை நமக்கெல்லாம் அறியும்படி தான் கற்று தான் அனுபவித்து அதன் பிறகு நாம் அறியும்படி அதை செய்தவர். இப்படிப்பட்ட ஆழ்வாருடைய ஒரு அவதார சரித்திரத்தை நாம் இப்பொழுது அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த ஆழ்வார் ஆழ்வார்கள் பதின்மர் அப்படின்னு தான் சொல்லுவா, 12 பேர்னு சொல்றோம், இருந்தாலும் கூட பதின்மர் தான், 10 பேர் தான் ஆழ்வார். ஏன் அப்படின்னு கேட்டா, நம்மாழ்வாரிடத்திலே மதுரகவி ஆழ்வார் அந்தர்கதம் என்பதாக சொல்வார்கள். அதே போல தன்னுடைய ஆச்சாரியரான பெரியாழ்வாரிடத்திலே ஆண்டாள் அந்தர்கதம், ஆகையினாலே 10 ஆழ்வார்கள் என்பதாகத்தான் கணக்கு. ஒரு அபிநவ தசாவதாரத்தை பண்ணிப்போந்தான் என்பதாகத்தான் இந்த ஆழ்வார்களுடைய சரித்திரத்தை சொல்லும்பொழுது பெரியவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த ரீதியில இந்த திருமங்கை ஆழ்வார் என்பவர் ஆழ்வார்களிலே கடைக்குட்டி, கடைசியாக அவதாரம் பண்ணின, முடிவாக தோன்றின ஆழ்வார் என்பதாக நம்மளுடைய அந்த ஆழ்வார்களுடைய அவதார சூன்னிகை தெரிவிக்கின்றது. இவர் வந்து சோழ தேசத்திலே திருவாலி என்ற அந்த திவ்ய தேசத்திற்கு அருகில் திருக்குறையலூர் என்கின்ற ஒரு திவ்ய தேசம் இருக்கிறது. அந்த தெய்வ தேசத்திலே நீலன் என்கின்ற ஒரு சோழ ராஜாவுடைய சேனாதிபதிக்கு திருக்குமாரராக அவதாரம் செய்கிறார் இந்த ஆழ்வார். இது எப்பொழுது அப்படின்னு கேட்டா, ஒரு நல வருஷம் கார்த்திகை மாசம் வியாழக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் கூடிய சுபயோக சுப தினத்தில் எம்பெருமானுடைய சார்ங்கம் என்று சொல்லக்கூடியதாக சொல்லக்கூடியதான வில்லின் அம்சமாக இந்த ஆழ்வார் அவதாரம் பண்றார். இவருக்கு சின்ன வயசிலேயே அந்த குதிரையேற்றம், வாழ் பயிற்சி, வில் வித்தை முதலியெல்லாம் சிறந்து விளங்குறார் இந்த ஆழ்வார். இப்படி இருந்துருக்க இப்படி இருந்துருக்கச்சே இவருக்கு வந்து திருவள்ளக்குளம் என்று சொல்லக்கூடிய திருநாங்கூர் திவ்ய தேசத்திலே ஒரு வணிக மரபிலே அவருக்கு கிடைக்க பெற்றதான குமுதவல்லி என்ற அந்த நங்கையை இந்த ஆழ்வாருக்கு திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இவர் அவரோட சந்தோஷமா இருந்துருக்க உலக வழக்கங்கள்ல எல்லோரும் இருக்கா போல இந்த சம்சார கடலிலே அவர் பாட்டுக்கு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார். இப்படி இருக்குச்சே இந்த கல்யாணம் எப்படி நடந்தது அப்படின்னா, அவள் ஒரு அந்த குமுதவல்லி நாச்சியார் ஒரு நிபந்தனை விதிக்கிறார். கல்யாணம் ஆனோம், ஆனாக்க நீ என்ன பண்ணணும் அப்படின்னு ஆழ்வார் இடத்துல ஒரு நிபந்தனை விதிக்கிறார். அந்த நிபந்தனையின் பிரகாரம் நித்தியம் ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு ததியர்களுக்கு அன்னதானம் செய்யணும் அப்படிங்கறதான. இவர் ஆழ்வார் என்ன பண்றார், அவர் வந்து சோழராஜா கிட்ட இருந்தார் இல்லையா, இவருடைய வீர பராக்கிரமத்தெல்லாம் கண்டு சோழராஜா இவருக்கே வந்து இந்த ஆலிநாடன் என்று ஆலிநாடு என்று சொல்லக்கூடியதான அந்த ஒரு சிறிய பகுதிக்கு இவரை ராஜாவாக நியமிக்கிறார். அந்த அதுக்கு ஒரு நிபந்தனை என்னன்னா, ராஜா என்ன சொல்றாருன்னா, எனக்கு நீ கப்பம் கட்டணும் அப்படின்னு சொல்ற. நீ ராஜா தான், எனக்கு உட்பட்டவனா சிற்றரசா இருக்கணும்ன்றதாக ராஜாவுடைய நிபந்தனை. அதை ஏற்றுக்கொண்டு அந்த திருவாலி என்கின்ற அந்த திவ்ய தேசத்தை அவர் செவ்வனே ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கொண்டு வருகின்றார். அப்படி இருக்கச்சே ஒரு நாள் இந்த மாதிரி இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னால இந்த குமுதவல்லி நாச்சியார் இப்படி ஒரு நிபந்தனை போட்டோன்னே அதுக்கு ஒப்புக்கொண்டு இவர் அவருடைய அழகிலே மயங்கி விடுகிறார். அந்த நிபந்தனைக்கு குமுதவல்லி நாச்சியார் இட்ட அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு அவரை விவாகம் செய்து கொள்கிறார். என்ன நிபந்தனை, நித்தியம் வைணவர்களுக்கு ததியாராதனை நடந்துட்டு இருக்கு. குலசேகர ஆழ்வார் போலயே இவரும் வைணவர்களுக்கு ததியாராதனை நடந்துட்டு இருக்கு இவருடைய அரண்மனையிலே. ஆனால் இவர் என்ன பண்றாருன்னா, அந்த ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய கப்பத்தெல்லாம் வந்து மறந்து போயிட்டார். காரணம் என்னன்னா, இந்த வைணவர்கள் செமிருத்தியாக வந்துட்டே இருக்கா, அவளுக்கெல்லாம் உணவு இடறதுனாக்க அது சாதாரண காரியம் இல்லை, அதுக்கு நிறைய செலவுகள் ஏற்படுறது. அந்த செலவெல்லாம் இவர் என்ன பண்றார், ராஜாவுக்கு கட்ட வேண்டிய கப்பத்தை எல்லாம் நிறுத்திட்டு இவர்களுக்கு துண்டு செய்வதிலேயே கழிச்சுட்டு இருக்கார். சொத்தெல்லாம் போயிடுறது. ராஜா வந்து இவர்கிட்ட வரலையேன்னு ஒரு மனக்கஷ்டத்தோட இவரை வந்து கைது பண்ணணும்னு சொல்லச்சே இவர் ராஜாவை எதிர்த்து ஒரு போர் புரிகிறார். அப்படி இருக்கச்சே ஒரு நாள் என்ன ஆறுதுன்னாக்க, இவருக்கு யாரோ யோஜனை சொல்றா, இப்படிலாம் நடந்தா நடக்காது, அதனால வந்து இருப்பவர்களிடத்துல இருந்து அந்த பொருளை எல்லாம் வாங்கி இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாப்புல ஒரு யாரோ யோஜனை சொல்ல இவர் என்ன பண்றார், அந்த களவு என்கின்றதான அந்த ஒரு தொழிலே இறங்குறார். என்னன்னா, பெருமாளுக்கு பண்ணணும், பெருமாளுடைய அடியார்களுக்கு பண்ணணும் அப்படிங்கறதுனாலதான் அந்த தொழில இறங்குறார். கொள்ளையடித்து அவளுக்கு எல்லாம் பண்றது தகுமா அப்படின்னு கேட்டோம்னாக்க, பிருகதாரண்ய கோபநிஷத்துன்றதுல சப்தாந்த பிரம்மணத்துல ஒரு விஷயம் சொல்றா, என்னன்னா, தேவதையுடைய ஆராதனத்திற்காக பெறப்பட்ட வஸ்துவே நம்மிடம் இருப்பது, அதை நாம் தேவதைக்கு இடாமல் அனுபவித்தோமேயாகில் நாமே கழுவனன்றோ அப்படின்னு கீதை சொல்றது அப்படிங்கறதாக ஒரு வாக்கியம் சொல்றா. அந்த மாதிரி இவர் என்ன பண்றார், இத வந்து மனசுல வச்சுட்டு இவர் அந்த நாம திருடி நமக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, ததியர்களுடைய அந்த ஆராதனையை நிறுத்தக்கூடாதுன்னு இவர் இப்படி பண்ணிட்டு இருக்கார். இப்படி இருக்கச்சே ஒரு நாள் பெருமாள் இவரை திருத்தி பணிகொள்ளணும்னு பெருமாளுக்கு திருவுள்ளம். அதனால தானே வந்து ஒரு விவாக கோலத்திலே மனக்கோலத்திலே அங்கேருந்து எழுந்தருள்றார். இவெல்லாம் பெருத்த பொருளோட கல்யாணம் ஆகி வராப்புல வரார். பெருத்த பொருளோட வரைச்சே திருமணங்கொல்லை என்கின்றதான ஒரு இடம், அந்த இடத்துல வரைச்சே இவர் ஆழ்வார் வந்து பெருமாளை வழிபறி பண்றார். வழிபறி பண்ணச்சே பெருமாள் எதுக்கு என்ன உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் எனக்கு எதுக்கு கொடுக்கணும்னு பெருமாள் கேட்கிறார். ததியர்களுடைய ததியாராதனை பண்ணிட்டு இருக்கேன் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு, அதனால எனக்கு பொருள் இல்லை, இதை பண்றேன் அப்படின்னு பெருமாள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுவிட்டார். இவர் பெருமாள் கிட்ட இருந்து ஒண்ணும் இல்லையான்னு பாக்கிறார், ஒண்ணும் இல்லை. ஆனா பெருமாளுடைய திருவடியில இவருக்கு பெருமாள்னு தெரியாது, நாம பெருமாள்னே சொல்லுவோம். பெருமாளுடைய திருவடியில அந்த கால் திருவடி விரல்களே சாத்தின் இருக்கக்கூடியதான ஒரு மிஞ்சி, அதாவது மெட்டி போன்ற ஒரு பொருள், அந்த பொருள் இவருடைய கண்ணுல படுறது. பட்ட உடனே இவர் பார்க்கிறார், அத்தையும் கைட்டு எல்லாத்தையும் கைட்டி கொடு அப்படின்னு. பெருமாள், என்னால கைட்ட முடியல, உன்னால முடிஞ்சா நீ கைட்டிக்கோ அப்படிங்கிறார். உடனே இவர் என்ன பண்றார், அதை கைட்டுறதுக்கு அந்த பெருமாளுடைய திருவடியிலேருந்து அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றார். இவர் முயற்சிகள்லாம் பலன் இல்லாத போறது. உடனே இவர் பெருமாளை பார்த்து கேட்கிறார், ஏயா என்ன மந்திரம் போட்டிருக்க, இதை கைட்ட முடியலையே அப்படின்ன உடனே அதுவா அது ஒரு அற்புதமான மந்திரம், அந்த மந்திரத்தை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு உடனே முதல்ல பெருமாள் வந்து மறுக்கிற சொல்றதுக்கு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றார், வாழ்வழியால் மந்திரங்குள் அப்படின்றா பாருங்க, அந்த மாதிரி அந்த கத்தியை காட்டி இவர் வந்து என்ன பண்றார், பெருமாளை மிரட்டின உடனே பெருமாள் இவரை கூட்டு என்ன பண்ண தன்னுடைய நகத்தால பல் நகத்தால் அதை கடிச்சு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ற வரல. அதனாலதான் கத்தியை காட்டி நீயே கயட்டி கொடுன்னு பெருமாள் இதுக்கு ஒரு மந்திரம் இருக்கிறது அதை கயட்டுறதுக்கு, அந்த மந்திரத்தை உனக்கு உபதேசம் பண்றேன், அது அந்த சொன்னேன உனக்கு எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த பெருமாள் கலியனை கூட்டு நம் கலியனோ அப்படின்னு கேட்கிறாராம் பெருமாள். இந்த ஆழ்வாரை பார்த்து திருமங்கை ஆழ்வார்னு பேரும் இவருக்கு, திருமங்கையில பிறந்ததுனால திருமங்கை மன்னன், திருமங்கை என்ற அந்த திவ்ய தேசத்துக்கு ராஜாவா இருக்கிறதுனால திருமங்கை அப்படின்லாம் பேரு, பரகாலன் அப்படின்னு பேரு, ஏன்னா பகைவர்களெல்லாம் ஓட ஓட விரட்டியவர் ஆனபடினாலே பரகாலன் இப்படிலாம் பேரு ஆழ்வார். அதெல்லாம் பிற்கால பின்னால் நாம சொல்லிட்டு வருவோம். அப்படி இருக்குச்சே, பெருமாள் கிடத்துல கத்தியை காட்டி இவர் மிரட்டுகிறார். பெருமாள் என்ன பண்றார், உடனே இங்க வாப்பா உனக்கு நான் அந்த மந்திரத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆழ்வாரை தன்னிடத்திலே கூட்டு அவரை தடவி கொடுத்து அவருடைய திருச்செவியிலே இந்த நாராயண சப்தார்த்தத்துடைய அந்த விவரணத்தை பெருமாள் அங்கே காதிலே ஊதுகிறார். இதுதான் கேட்டதுதான் தருணம் ஆழ்வார்க்கு. உடனே இந்த உலக வழக்கங்களிலே இருக்கக்கூடிய ஈடுபாடெல்லாம் ஒழிந்து போனவராக ஆனார் ஆழ்வார். ஏன்னா எம்பெருமானுடைய ஸ்பரிசம் இல்லையா இல்லையா, எம்பெருமானுடைய ஸ்பரிசம் ஏற்பட்டாலே எல்லாம் புனிதமாக அழையிறது புனிதமாயிடுறதுன்னு நாம ஆச்சாரியாருடைய திருவடிப்பட்டாலே நமக்கு புனிதமாயிடுறதுன்னு சொல்றோம். அப்படி இருக்குச்சே, எம்பெருமானுடைய கரஸ்பரிசம் பட்டா எப்படி ஆறுது அப்படின்னா, அந்த கிருஷ்ணாவதாரத்திலே அந்த கூனியா வந்தவளை வாய் முகட்டை பிடிச்சி நிமித்தினேர பெருமாள் நிமித்தினேரன் கிடையாது தொட்டர் அவளுடைய கூணும் எல்லாம் போயிட்டு பாருங்க ஸ்பரிச மாத்திரத்திலேயே. அந்த மாதிரி எம்பெருமானுடைய அந்த ஸ்பரிச மாத்திரத்திலேயே ஆழ்வாருக்கு இந்த லோக விஷயங்களிலே இருக்கக்கூடியதான அத்தனை ஈடுபாடும் ஒழிந்து பகவத் விஷயத்திலே ஈடுபாடு. இது என்ன நாமம்னு கேட்கிறார். கேட்ட உடனே எம்பெருமான் இதனுடைய பெருமையை எம்பெருமானே அங்க சொல்ற ஆச்சாரிய, ஏன்னா சர்வலோகத்துக்கும் ஜெகதாச்சாரியன் எம்பெருமான் தானே, அதனால அந்த எம்பெருமானுடைய ஆச்சரியமான ஒரு அனுகிரக விசேஷத்தினாலே இவருக்கு இந்த நாராயண சப்தத்துடைய இந்த ஒரு பலன் கிடைக்கிறது. உடனே ஆரம்பிக்கிறார், வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயரிடும் பயில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெறும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்பதாக முதல் முதலாக ஒரு பிரபந்தத்தை எம்பெருமானுடைய திருவடி வாரங்களிலே சமர்ப்பிக்கிறார். இதற்கு பெரிய திருமொழி என்பதாக பெரிய பெயர். இதிலே பெரிய திருமொழி என்பது ஆயிரத்தோடு 84 பாட்டும் 1084 பாசுரங்களை கொண்டதான ஒரு மிகப்பெரிய பெரியதான ஒரு திவ்ய பிரபந்தம். இந்த வாடினேன் வாடி என்று சொல்லக்கூடியதான தொடங்கக்கூடியதான இந்த பெரிய திருமொழி பாசுரம். இதிலே இந்த நாராயண சப்தம் எப்படிப்பட்டது, அதனுடைய பெருமை என்ன அப்படின்னா, நான் கஷ்டப்பட்டு இருந்த எப்படி அப்படின்னா, பெருந்துயரிடும் பயில் பிறந்து செய்யக்கூடாத தகாத காரியங்களை எல்லாம் நான் செய்தேன் அப்பா, ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் எனக்கு யாரும் நல்ல கதியை சொல்லக்கூடியவா ஒத்தருமே எனக்கு இல்லையே. அப்படி இருக்குச்சே, நீயா வந்த பத்தியா, நான் வந்து என்ன பண்ண தபஸ் பண்ணனோ தெரியல, நீயா என்னை அனுகிரகிக்கணும்னு அங்கேருந்து ஒரு திருமண கோலத்திலே வந்து என்னை அனுகிரகித்தாயே எம்பெருமானே, உன்னால் சொல்லப்பட்டதான உன்னால் நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து பெரிய ஸ்தானத்தை என்ன பெரிய ஸ்தானத்திலே இருக்கக்கூடியவன் ஞானமே என்னப்பட்டதான பெரிய ஸ்தானம் உங்ககிட்ட இருக்கு, நீ என்ன பண்ண அப்படின்னா நீ இருக்கிற இடம் பார்த்து நான் வரணும், ஆனால் நான் இருக்கக்கூடிய இடம் பார்த்து நீ வந்து என்னை என்னுடைய அந்த முந்தை வினைகளை எல்லாம் நிரசனம் பண்ணி எனக்கு அந்த நாராயண சப்தத்தை சொன்னையே, அதை கேட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த சொல் அடங்கிய மந்திரம் இருக்கு பாருங்க, திருவட்டாட்சர மந்திரம் என்பதாக அந்த மந்திரத்துக்கு பேர். முன்னால பிரணவத்தை சொல்வோம், பின்னால நமகா சொல்வோம், அப்படிப்பட்டதான ஆச்சரியமான ஒரு மந்திரம் அது. அந்த திருவஷ்டாட்சரத்துடைய பெருமையை நான் தெரிந்து கொண்டேனே அப்படின்னு சொல்லி அங்கேருந்து மேல் கொண்டு பாசுரங்களை சொல்லிண்டே போறார். அது எப்படி இந்த கதி எனக்கு ஏற்பட்டது, எப்படி இந்த கலை ஏற்பட்டது எல்லாம் சொல்லி இந்த நாராயண மந்திரத்துடைய பெருமையை இங்கே ஆழ்வார் அற்புதமாக சாதிக்கிறார். குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுகுயராயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ்விசும் பருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் பலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினுமாயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு சொல்லி நாராயண மந்திரத்துடைய பெருமையை சொல்றார். இதுதான் சுவாமி தேசிகன் பரதேவதா பாரமார்த்தியாதிகாரத்திலேயும் அங்கே எடுத்து விசதமாக எடுத்து காண்பிக்கிறார் சுவாமி தேசிகன். என்ன அப்படின்னா இந்த நாராயணான்ற சொல்லி என்ன பண்றது அப்படின்னா, இழிகுலத்தவர்களேலும் எம் அடியார்களாகி குலந்தரும் நல்ல குலம் அப்படின்னா இங்க ஜாத்தியமா சொல்லல, இங்க எதை சொல்றார் அப்படின்னா ஸ்ரீவைஷ்ணவ குலம் என்கின்றதான அந்த குலத்தை கொடுக்கின்றது, செல்வம் தந்திடும் சகலவிதமான ஐஸ்வர்யங்கள் அப்படின்னா அழியக்கூடிய ஐஸ்வர்யங்கள் இல்ல, அழியாத ஐஸ்வர்யங்கள் எது அப்படின்னா நித்தியமாக இருக்கக்கூடியதான எம்பெருமான் எழுந்தருளியிருக்கான சிவைகுண்டம் அதை கொடுக்கின்றது யாருக்கு அப்படின்னா அடியார் படுதுயராயினவெல்லாம். எம்பெருமானுடைய அடியவர்கள் இருக்காளே அவர்களுடைய துக்கங்களையெல்லாம் என்ன பண்றது அப்படின்னா நிலந்தரம் செய்யும். ஒரு பள்ளத்துல பள்ளமா இருக்கா அப்படின்னா அந்த இடம் பள்ளமா இருக்கிற இடம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த துக்கங்களையெல்லாம் அந்த பள்ளத்துல கொண்டு தள்ளி போடுறதான். எப்படி அப்படின்னா நீழ்விசும் பருளும் அப்படின்னா அவளுக்கு பரமபதத்தை கொடுக்கின்றது, அருளோடு பெருநிலம் அளிக்கும் அப்படின்னா அருளோடு மோட்சத்தை கொடுக்கறதோட மாத்திரம் இல்ல, அதோட சேர்ந்து இந்த பிரம்மாண்டத்தையும் அளிக்கின்றதும் பலம் தரும் அப்படின்னா இதையெல்லாம் அனுஷ்டிப்பதற்கு நமக்கு சக்தியை கொடுக்கிறது, மற்றும் தந்திடும் இவை இல்லாத வேறு ஏதாவது ஒருவேளை அந்த பலன்கள் விட்டு போயிருந்தா அப்படின்னா கைவல்யம்னா கைவல்யம்னு சொல்றாளே அந்த கைவல்யத்தையும் கூட அளிக்கக்கூடியது, பெற்ற தாயினும் ஆயின செய்யும் லோகத்துல வசத்தியான விஷயம் எது அப்படின்னு கேட்டா தாயார் இல்ல அந்த தாயாரை காட்டிலும் உயர்ந்ததான ஒரு விஷயமே கிடையாது பிரகிருதி மண்டலத்தில் இருக்கிறவாளுக்கு அப்படின்னா அந்த தாயை காட்டிலும் உசத்தியாக இருக்கக்கூடியதான அந்த ஜீவர்களுக்கு ஹிதத்தை செய்யக்கூடியது எது அப்படின்னா பக்தி, அந்த பக்தியை அளிக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னா சாட்சாத் எம்பெருமானுடைய அந்த நாராயணா என்னும் திருநாமம் என்பதாக சொல்லி இந்த நாராயண சப்தார்த்தத்துடைய அந்த விசேஷணத்தை இந்த பத்துல பாசுரங்களிலே தலை கட்டி ஆழ்வார் என்ன பண்றார் அப்படின்னா, ஆழ்வார் பாருங்க அவர் தான் இந்த கூகுள்னு இப்பெல்லாம் சொல்றோமே கூகுள்ல போட்டா எல்லாம் கிடைக்கிறது அப்படின்னு கிடையாது, ஆழ்வார் அந்த நாள்லயே ஒரு பெரிய கூகுள் சக்தியா இருந்திருக்கார். எப்படி அப்படின்னா எல்லா விதமான திவ்ய தேசங்களுக்கும் எழுந்தருளி அந்த திவ்ய தேசத்து எம்பெருமான்களையும் அந்த திவ்ய தேசத்தையும் பற்றி அற்புதமான பாசுரங்களால் இந்த ஆழ்வாருக்கு என்ன பெரிய பாக்கியம் என்ன எம்பெருமான்களுக்கு எல்லாம் என்ன பாக்கியம் அப்படின்னா இந்த ஆழ்வாருடைய திருவாக்கிலே மங்களாசாசனத்தை பெற்ற பெருமையுடைய திவ்ய தேசங்கள் எம்பெருமான்கள் மொத்தம் 86. அத்தனை திவ்ய தேசங்களுக்கும் இந்த ஆழ்வார் எழுந்தருள் இருந்து இல்ல தன்னுடைய மனசாலையோ அந்தந்த திவ்ய தேசத்து எம்பெருமான்களை மங்களாசாசனம் செய்ததோடு மட்டுமல்லாமல் அந்த திவ்ய தேசத்திலே இருக்கக்கூடியதான அந்த காலத்திலே நிலவி இருந்ததான விசேஷணங்களை பற்றி அற்புதமாக ஒரு செழுந்தமிழ் இந்த மாதிரி கலியனுடைய தமிழுக்கு ஈக்குவலான தமிழே ஈடான தமிழே கிடையாது என்பதாக நம்முடைய பூர்வர்கள்லாம் சொல்வார்கள். அந்த அளவிலே அற்புதமான ஒரு திவ்ய பிரபந்தத்தை எல்லா இடத்திலையும் அதாவது அர்ச்சையில் ஈடுபாடு இல்லாதவனுக்கு மோட்சம் சித்திக்காது என்பதாக சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்திலே சாதிக்கின்றார். அப்படிப்பட்டதான எம்பெருமானுடைய அர்ச்சாவதார பெருமையை வெளியிட்டதிலே மிகப்பெரிய பங்கு இந்த ஆழ்வாருக்கு உண்டு. அதனாலதான் இந்த ஆழ்வார் பண்ண பிரபந்தங்களை கொண்டுதான் இந்த ஆழ்வாரை நாலுகவி பெருமாள் என்பதாக சொல்றார். நாலுகவின்னா என்ன அப்படின்னா ஆசுகவி, மதுரகவி, சித்திரகவி, விஸ்தார கவி என்பதாக நாலுகவி. இந்த நாளையும் வச்சிருந்துதான் இவர் நாலு கவி சதுஷ்கவி சிகாமணிஹி அப்படின்னு இந்த ஆழ்வார் சொல்றது உண்டு. இப்படி திவ்ய தேசாதிகளை மங்களாசாசனம் பண்ணிட்டு எழுந்தருள்றார் ஆழ்வார். அங்கே திருவள்ளூரை மங்களாசாசனம் பண்ணார். மங்களாசாசனம் பண்ண உடனே பக்கத்திலே இருக்கக்கூடியதான திரு நின்ற ஊர் என்கின்ற திவ்ய தேசத்துக்கு எழுந்தருள்றார் பெருமாள் மங்களாசாசனம் பண்ணணும்னு. அங்க போனார். அங்க போனா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, சன்னதி மூடி இருக்கு. இவர் போன காலம் மத்தியானம், சன்னதி சாத்தியிருக்கு. எம்பெருமானும் பிராட்டியும் அங்கே பக்தவத்சல பெருமாள், என்னை பெற்ற தாயார். இந்த தாயார் ரெண்டு பேரும் லோகக்ஷேமங்களை, பக்தாளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த சிரமங்கள் எல்லாம் எப்படி இருக்கு, அதெல்லாம் எப்படி நிரசனம் பண்ணணும்ன்ற அந்த லோக விஷயத்திலே ஈடுபட்டு பேசின்னு இருக்க ஆழ்வார் வந்தத்தை கவனிக்கல. இது சாட்டுவா சொல்ற கதை தான், அதனால இது இப்படிதான் இருக்கும்னு எடுத்துக்க வேண்டாம். ஆனா கேட்கறதுக்கு ரசமா இருக்கிறதுனால பூர்வாச்சாரியாள்லாம் இதை எடுத்திருக்கா. ஆழ்வார் போனேர் கதவு தடக்கல. ரொம்ப நேரம் நின்று பார்த்தார், ஒன்றும் சரியில்லை, இவர் வந்தது கவனிக்கலன்னு. உடனே ஆழ்வார் அங்கேருந்து புறப்பட்டு நேர திருக்கடமல்லைக்கு போயிட்டார். இவர் இங்கேருந்து கிளம்பினது தான் தாமதம். ஐயோ, நம்ம சிஷ்யன் வந்திருக்கானே பாடணும்னு கதவு திறக்காத நம்ம பாட்டுக்கு பேசிட்டோமே அப்படின்னு உடனே, தாயார் படித்தாண்டா பத்தினி இல்லையா, அதனால எம்பெருமான அமிச்சு நீர் போய் ஒரு பாசுரத்தை வாங்கிட்டு வாங்க அப்படின்னார். இங்கேருந்து எம்பெருமான் போன, அவர் போறதுக்குள்ள ஆழ்வார் திருக்கடமல்லைக்கு போயிட்டார். திருக்கடமல்லையில பாராயதுண்டும் இந்த பவளத்தூணைன்னு ஆரம்பிக்கிறார். அங்க ஒரு பாசனம் முடிஞ்ச உடனே அங்க எழுந்திருக்கிறது தலசேன பெருமாள், பக்தவசல பெருமாள் பிரத்யட்சம் ஆயிட்டார் அங்க ஆழ்வாருக்கு. ஐயோ, நீர் வந்திருக்கிறத கவனிக்கல, அதனால தேவரிடத்திலேருந்து ஒரு பாசனமாவது மங்களாசாசனம் பெற்றுக்கொண்டு போகணும்னு வந்தேன் அப்படின்னு பெருமாள் சொன்னாராம் பக்தவசல பெருமாள். உடனே ஆழ்வார் தன்னுடைய அந்த விடாயெல்லாம் தீர்ந்து இந்த மட்டுக்கும் பெருமாள் ஆசித வாசல் வாசல்யனூல்யோ, அதனால ஆழ்வார் அனுகிரகத்துக்கு அங்கேயே பத்து போயிட்டாரு பெருமாள். அவரை பார்த்த உடனே அடுத்த பாசுரம் சொல்றாரு, பூண்டவத்தம் பிறர் கடைந்து தொண்டுபட்டு பொய்நூலை மெய்நூல் என்றென்று மோதி மாண்டு அவத்தம் போகாதே வம்மின் எந்தயன் வணங்கப்படுவானை கணங்களே தும் நீண்டவத்தை கருமுகிலை எம்மான் தன்னை நின்றவூர் நித்திலத்தை தொத்தாறு சோலை காண்டவத்தை கனலிரிவாய் பெய்வித்தானை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தே நின்றவூர் நின்ற நித்திலத்தை தொத்தாறு சோலை. ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணர், பெருமாள் உச்சி குளிர்ந்து இந்த மங்களாசாசனத்தை வாழ்ந்த பெருமையோடு அங்க மறுபடியும் திருநின்ற ஊருக்கு எழுதிட்டாராம். எழுதின உடனே தாயார் கேட்டாளாம், என்ன சுவாமி மங்களாசாசனம் வாழ்ந்து வந்துட்டேனே, எவ்வளவு ஒரு பாசுரம் அப்படின்னா தாயாருக்கு மனசு தேக்கல. பக்கத்தில் இருக்க தேசத்துக்கெல்லாம் பத்து பாடினர், உமக்கு உங்க தானே பாடியிருக்கேன், இத்த உன்னோட ஒன்றுலாமா, இது நன்னா இருக்குமா, இது கேட்கறதுக்கு ரெண்டாவது இருக்கணும் இல்லையா, லோகத்துல எப்பொழுதுமே நாம ரெண்டு பேர்னு சொல்றோமோ இல்லையோ இல்லையா, நம்மளுடைய சித்தாந்தமே நம்மளுடைய விசிஷ்டாத்வைத்தம்னு சொல்றதோ இல்லையோ, அந்த மாதிரி விசிஷ்டமா ரெண்டா இருக்க வேண்டாமா அப்படின்னாவது சொன்னாலாம். உடனே பெருமாள் அங்கேருந்து இன்னொரு பாசனம் வாங்கிட்டு வரத்துக்கு நீர் போகணும்னு சொல்லி அங்கேருந்து ஆழ்வார் அமைச்சுட்டா, ஆழ்வார் பெருமாள் அமைச்சுட்டா. அங்கேருந்து பெருமாள் நேர கிளம்பி வர, அதுக்குள்ள ஆழ்வார் திருக்கண்ணம் அங்க எழுட்டாரங்க. அங்க போன என்ன மறுபடியும் இங்க வந்திருக்காரு, ஐயோ தாயார் வந்து என்ன நிர்பந்தித்து அமைச்சிருக்கா, ஒரு பாசுரம் போறாதாம், ரெண்டு பாசுரம் போடுமா அப்படின்ன உடனே அங்கேயும் ஒரு பாசுரத்தை சொன்ன, பெரும் புறக்கடலை அடலேற்றினை என்பதாக அந்த பத்து ஆரம்பிக்கிறது. அதிலே ஐந்தாம் பாசுரம், ஏற்றினை இமயத்துள் எம்மீசனை இம்மையை மறுமைக்கு மருந்தினை ஆற்றலை அண்ட தப்புறத்துய்திடுமையினை கையிலாழியொன்றேந்திய கூற்றினை குருமாமணி குன்றினை நின்றவூர் நின்ற நித்திலத்தினை காற்றினை புனலை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேனே அப்படின்னாராம் ஆழ்வார். எம்பெருமான் உச்சி குளிர்ந்து மறுபடியும் திருநின்றவூர் எழுந்திருடா அப்படின்னு ஒரு சரித்திரம் சொல்றார். அதன் பிரகாரம் ஆழ்வார் மங்களாசாசனம் செய்து கொண்டு போறார், சீர்காழிக்கு போனார். சீர்காழி என்பது திருஞான சம்பந்தருடைய அவதார ஸ்தலம், அவர் பிறந்ததான ஊர் அது. அந்த ஊர்ல இவருடைய பிருதங்கள் எல்லாம் சொல்லுண்டு போறார் சிஷ்யர்கள். இவருக்கு நாலு சிஷ்யர்கள், தாழூதுவான் தோலா வழக்கன் நீர்மேல் நடப்பான் நிழலில் மறைவான் என்பதாக நான்கு சிஷ்யர்கள் திருமங்கை ஆழ்வார்க்கு. இவாள்லாம் ஆழ்வாருடைய பிருதங்கள் எல்லாம் சொல்லுண்டு போச்சு. அந்த ஊர்ல இருந்த அந்த திருஞான சம்பந்த மூர்த்தி என்பவருடைய சிஷ்யர்கள்லாம் இந்த இதெல்லாம் சொல்லக்கூடாது இந்த ஊர்ல அப்படிங்கிறா. ஏன்னு கேட்கிறார், இவாள்லாம் அவர் வந்து இப்படிப்பட்டவர் அப்படின்ன உடனே இவர் வந்து பெருமாள் தான் பரதெய்வத்தம் எதுங்கிறத அங்கேயும் போய் ஸ்தாபிக்கிறார். அதுக்கு அவர் என்ன சொல்றார், நீர் நான் ஒப்புக்கொள்ளும்படியாக ஒரு பாசுரத்தை பாடிட்டேரானால் நான் வந்து உம்மத மதம் வஸ்தின்றத நான் ஒத்துக்கிறேன், நீர் பிருதங்களை எல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறார். எப்படி சொல்லணும்னா, ஏதாவது ஒரு குரலாவது சொல்லணும் அப்படின்னா சின்னதா பாட்டு சொல்லணும்னு அர்த்தம். குரல்னா இங்க இந்த இடத்துல என்னன்னா, குரல்னா சின்னதா ஒரே ஒரு சிறிய பாசுரத்தை சொன்னா போறும் அப்படிங்கிறதாக ஞானசம்பந்தமூர்த்தி சொல்றார். ஆழ்வார் உடனே ஆரம்பிக்கிறார். ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் உடுக்கி ஒன்றும் தருகவெனா மாவலியைச் சிறையில் வைத்த தகடாளந்தாளனை வீர் தக்க கீர்த்தி அருமறையின் திரள் நான்கும் வேள்வியைந்தும் அங்கங்களவையாரும் இசைகளேழும் தெருவில் மலிவிழா வளமும் சிறக்கும் காழி சீராம விண்ணகரே சேர்மினீரே. சீர்காழிக்கு வைஷ்ணவத்திலே காழி சீராம விண்ணகரம் என்பதாக பெயர். அவர் பாருங்க ஒண்ணுதான் சொல்லுன்னு, இவர் எத்தனை நம்பர் சொல்றார், ஒரு குரலாய் இரு நிலம் மூவடி மண் வேண்டி தக்க கீர்த்தி அருமறையின் திரள் நான்கும் வேள்வி ஐந்தும் அங்கங்கள் அவையாரும் இசைகளேழும் என்பதாக ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு. இது திருமழிசைப்பெறான் போலவே இந்த ஆழ்வாரும் பல இடங்களிலே இதை வந்து சொல்றார். முக்கியமாக திருஎழுக்கூற்றிருக்கை, இது ரதபந்தம் என்பதாக பேரு, திருக்குடந்தை ஆறாவதன் விஷயமாக. அங்கேயும் ஒன்றிலிருந்து எட்டு வரைக்கும் எல்லா அந்த எண்களை எல்லாம் ஏற்றமாகவும் இரக்கமாகவும் ஏற்ற இரக்கமாகவும் இரக்க ஏற்றமாகவும் அற்புதமாக சாதிக்கிறார். அப்படி இதை சொன்ன உடனே இங்க இருக்கிறவாள்லாம் மகிழ்ந்து போய் நீர் இனிமே உன்னுடைய விருதங்களை எல்லாம் சொல்லலாம் அப்படின்ன உடனே இந்த காழிச்சீராம விண்ணக பாசுரத்துடைய அந்த பலஸ்ருதியிலே சொல்றார், செங்கமல தயனநய மறையோர் காழிச்சீராம விண்ணகர் என் செங்கண் மாலை அங்கமலத்தட வயல் சூழாரி நாடன் அருள் மாறி அரட்டமுக்கி அடையார் சீயம் கொங்குமலர் குழலியர் வேள் மங்கை வேந்தன் கொற்றவேல் பரகாலன் கலியன் சொன்ன என்பதாக தன்னுடைய அந்த அத்தனை விருதங்களையும் ஒரே இடத்திலேயே சொல்லிட்ட. என்ன பாருங்க எத்தனை பாருங்க அவருக்கு, அங்கமலத்தட வயல் சூழ் ஆலி நாடன் அருள் மாறி அரட்டமுக்கி அடையார் சீயம் கொங்குமலர் குழலியர் வேள் மங்கைவேந்தன் கொற்றவேல் பரகாலன் கலியன் சொன்ன ஒன்பது திருநாமங்கள் இவருக்கு வழங்கப்பெறுகின்றது. அத்தனை திருநாமத்தையும் இங்க சொல்ற. உடனே எல்லாரும் மகிழ்ந்து பெருமாள் அற்புதமாக இவருக்கு எம்பெருமான் இவருக்கு அனுகிரகம் பண்றான். அந்த காழிச்சீராம விண்ணகரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடியதான தாடாளம் மட்ட விழுங் குழலி என்பதாக அந்த பெரு தாயாருக்கு பேரு. அப்படிப்பட்டதான தாயாருடைய அந்த தாயாரும் எம்பெருமானும் இவருக்கு அனுகிரகம் பண்றார். அங்கேந்து திரு இந்தளூர் என்கின்றதான அந்த திவ்யதேசத்துக்கு எழுந்துருள்றார் ஆழ்வார். போனா அங்க பெருமாள் அனுகிரகம் பண்ண மாட்டேன்னு விட்டார். உடனே ஆழ்வாருக்கு கோபம், என்ன பண்றது அப்படின்னு, உன்னை நம்பிதானே நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னா பெருமாள் விட்டாதானே அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னா முடிய மாட்டேங்கிறது இவருக்கு. உடனே இவர் என்ன பண்றார், காஷி நொடியில் திகழும் மண்ணம் காட்டீரம்பெருமான் வாசி வல்லீர் இந்தளூரீர் வாழ்ந்தே போம் நீரே அப்படின்னு காசி நொடியில் அந்த பூட்டு சாவி போடுற துவாரம் இருக்குதே அந்த துவாரத்து இடையிலாவது என்ன காமிக்க கூடாதா, எனக்கு உன்னுடைய அனுகிரகத்தை கூடாத கொடுக்க மாட்டேன்ட்டு வாழ்ந்தே போம் நீரே அப்படின்னுட்டு, நும் அடியார் எல்லாரோடும் ஒக்க எண்ணி இருந்தீர் மற்ற அடியாரோடெல்லாம் சேர்த்தா என்ன எண்ணி இருக்க நான் பேர் பட்டவன் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த எம்பெருமானது விதேசம் பண்ணி ஆசேது ஹிமாச்சலம் பத்ரியிலிருந்து ஆரம்பிச்சு இங்கே கீழே இருக்கக்கூடியதான தெற்கே இருக்கக்கூடியதான அத்தனை திவ்ய தேசங்களையும் மங்களாசாசனம் பண்றார். இவருக்கு இந்த மடல் திருமடல் என்பதாக ஒரு இரண்டு திவ்ய பிரபந்தங்கள் பண்றார், பெரிய திருமடல் சிறிய திருமடல். இந்த திருமடல்ன்றது எப்படின்னா, இதுல வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வருது என்னன்னா, மடல்ன்றது சாதாரணமாக ஆண்புகளை தான் மடல் ஊறுறதுன்றது இலக்கியங்கள்ல. ஆனால் இங்கே ஆழ்வார் என்ன பண்றாருனாக்க, நாயிகாபாவத்திலே இந்த மடலை ஊறுகிறார். அதுதான் விசேஷம், அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றா. ஆனா அதை ஒத்துக்கும்படியாக பண்ணி, ஏன்னா இது பகவத் விஷயமான மடல். சாதாரணமாக மடல் உலோக விளக்கத்திலே இருக்கிற மடல்ன்றது காதலின் பொருட்டு ஏற்படக்கூடியதான மடல். இது ஆழ்வார் பகவானிடத்திலே தாம் பரகால நாயக்கியாக இருந்து அந்த மடலை ஊறுகிறார். இப்படி இந்த ஆழ்வார் பண்ணதான இந்த கிரந்தங்கள் எது அப்படின்னு கேட்டா, மொத்தம் ஆறு பிரபந்தங்கள். மாறனுடைய திருமறைக்கு அருமறைக்கு மாறனுடைய நான்கு திவ்ய பிரபந்தங்களுக்கு ஆரங்கம் கூற வந்த ஆழ்வார் இவர் அப்படின்னு சொல்றார். பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திரு நெடுந்தாண்டகம், திரு எழுக்கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல் என்பதாக ஆறு திவ்ய பிரபந்தங்கள். இதுல விஸ்தார கவி என்ற வகையிலே பெரிய திருமொழியையும், மதுர கவி என்கின்ற வகையிலே திருக்குறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் என்கின்றதான அந்த திவ்ய பிரபந்தங்களையும், சித்திரகவி என்கின்ற வகையிலே திருவெழுக்கூத்திருக்கை என்கின்றதான அந்த திவ்ய பிரபந்தங்களையும், அதே போல ஆசுகவி என்கின்ற அந்த ரீதியிலே இரண்டு திருமடல்களையும் அனுகிரகித்த இந்த பெருமை இந்த ஆழ்வாருக்கு உண்டு. இந்த ஆழ்வார் என்ன ஆறுது அப்படின்னா, எல்லா திவ்யதேசங்களையும் மங்களாசாசனம் செய்து கொண்டே எழுந்தருளி கடைசியாக தன்னுடைய குமுதவல்லி நாச்சியாருடன் அங்கே அந்த திருக்குறுங்குடி என்கின்ற அந்த திவ்யதேசத்துக்கு எழுந்தருள்றார். எழுந்தருளி அங்கேயே தன்னுடைய இறுதி காலத்தை கழித்து எம்பெருமானுடைய திருவடியே அங்கேயே அடைகிறார். அதாவது திருக்குறுங்குடியில தான் ஆழ்வார் வந்து தன்னுடைய சோதியான திருநாட்டுக்கு எழுந்தருளியதான திவ்ய தேசம் அந்த திருக்குறுங்குடி ஆழ்வார். அவர் அந்த லீலா விபூதியில 105 திருநக்ஷத்திரம் எழுந்தருளி இருந்ததாக இங்கே எல்லாரும் சொல்றார். இந்த ஆழ்வாருக்கு இன்னும் ஒரு பெருமை உண்டு. அத்தியன உற்சவம் என்கின்றதாக சொல்லுகிறோமே, அந்த அத்தியன உற்சவத்தை அங்கே ஸ்ரீரங்கத்திலே நடத்தி காட்டிய பெருமை இந்த ஆழ்வாருக்கு. திருக்குறுகூரிலிருந்து ஆழ்வாரை எழுந்துருள பண்ணி கொண்டு வந்து, நம்மாழ்வாரை எழுந்துருள பண்ணி கொண்டு வந்து அந்த திருவாய்மொழியின் ஏற்றத்தை உலகிற்கு எடுத்து காட்டிய பெருமை கலியன் என்கின்றதான இந்த திருமங்கை ஆழ்வாருக்கு உண்டு என்பதாக நம்மளுடைய சம்பிரதாயத்திலே சொல்றோம். இப்போ இதுல ரெண்டு விஷயம், அறிவு தரும் பெரிய திருமொழி அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். எந்த விதமான அறிவை நமக்கு கொடுக்கிறது அப்படின்னு கேட்டா, அர்ச்சையுடைய பெருமையை விளக்குவதிலேயே முக்கிய பாத்திரம் வகித்தது இந்த திருமங்கை ஆழ்வாருடைய கிரந்தங்கள். அது மட்டுமல்ல, அந்த அர்ச்சையிலே என்ன அப்படின்னா, பரதேவதா பாரமார்த்தியாதிகம் என்கின்றதான எம்பெருமானை தவிர வேறு ஒருவரிட அனன்ய கதித்துவம், அனன்ய சரணத்துவம் இவற்றையெல்லாம் பரிபூர்ணமாக இந்த ஆழ்வாருடைய கிரந்தங்கள் நமக்கு எல்லா கிரந்தங்களிலே, இந்த ஏதோ ஒரு கிரந்தங்களிலே தான் அது விளக்கிறதுன்னு இல்லை, எல்லா கிரந்தங்களிலேயும் அதை நன்றாக விளக்கி காட்டியபடியால் இந்த ஆழ்வார் இவருடைய இந்த திருமொழிக்கு அறிவு தரும் பெரிய திருமொழி என்பதாக சுவாமி தேசிகன் அங்கு அற்புதமாக அங்கு எடுத்து காட்டுகிறார். சுவாமி தேசிகனுக்கு இந்த ஆழ்வாரிடத்திலே மிகுந்ததான ஒரு பக்தி உண்டு. என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்க, கலியன் உரை குடிகொண்ட கருத்துடையோன் அப்படின்னு சொல்ற வாழியே அப்படின்னு சுவாமி தேசிகன் நாமெல்லாம் கொண்டாடுறோம். என்ன கலியனுரை குடிகொண்ட என்ன கருத்து இவர் வச்சிருந்தார் சுவாமி தேசிகன் அப்படின்னு கேட்டோம்னாக்க, இவர் கலியனுடைய உரைகளிலே உள்ள பல பாசுரங்களுடைய அடிகளை பிரமாணங்களாக காட்டுறார். தாம் அருளி செய்த ஸ்ரீமத் ரகசியத்ரயதாரம், பரமபத சோபானம், முனிவாகன போகம் முதலிய பல ரகசிய கிரந்தங்களிலே இந்த திருமொழியில் உள்ள மாற்றமுழ என்னும் அந்த திருமொழியில் கலியன் அருளி செய்த உபமானங்களையும், அதே போல கலியனைப் போலவே எம்பெருமானை விளக்காக, யானையாக, நிதியாக, தன்னுடைய மும்மணி கோவை, சரணாகதி தீபிகை, அச்சுத சதகம் முதலிய அந்த ஸ்தோத்திரங்களிலே அருளியிருக்க, அது மட்டும் இல்லாத நாயிகாபாவத்திலே கலியனை போன்று பல பாசுரங்களிலே தாம் அருளியிருக்க, கலியன் தம்மை கிளியாக பேசியது போல சுவாமி தேசிகனும் கிடாம்பிய புள்ளார் தம்மை கிளியை பழக்குமா போலே பழக்கி வைத்தார் என்று தம்மை கிளியாக ஸ்ரீமத் ரகசிய திரசாரத்திலே ஆச்சாரிய கிருத்தி அதிகாரத்திலே அருளி செய்தபடியாலே சுவாமி தேசிகன் கலியனுடைய கருத்துக்களை முற்றிலும் தம் மனத்தில் கொண்டவர் என்பது தெளிவாகிறது. இது இந்த ஆழ்வாருடைய வைபவம். இந்த வைபவத்தை நாம் அனுபவித்தோமேயானால் இதை காட்டிலும், அதாவது எம்பெருமானை அனுபவிப்பது என்பது ஒன்று, ஆனா எம்பெருமானை காட்டிலும் அவனுடைய அடியார்களுடைய சரித்திரங்களை கேட்டு மகிழ்வது என்பதுதான் நமக்கெல்லாம் ஒரு பெரிய அனுபவபூதி. அந்த அனுபவம் என்பது ஆச்சாரியர்களையும் ஆழ்வார்களையும் தான் அனுபவிக்கணும். ஆனால் இன்றைய தினம் நாம் அனுபவிக்கக்கூடியதான இந்த விஷயம் வந்து இரண்டு, கண்ட இன்பம் துன்பம் அப்படின்னு சொல்றார், கலக்கங்கள் தேற்றங்கள்னு சொல்றார் ஆழ்வார் அங்கே நல்குறவு சொல்லச்சே. அந்த மாதிரி இன்றைய தினத்திலே நமக்கு இரண்டு விஷயங்கள், ஒன்று சந்தோஷமான ஒரு விஷயம் ஆழ்வாருடைய திரு அவதார தினம், மற்றொன்று ஒரு துக்கமான சமாச்சாரம். என்ன அப்படின்னா, இந்த கார்த்திகையில் கார்த்திகை நாள் அன்றுதான் சுவாமி தேசிகன் தன்னுடைய விபவ அவதாரத்தை முடித்துக் கொண்டு தன்னுடைய சோதியான ஸ்ரீவைகுண்டத்திற்கு நித்தியகைங்கிரியத்திற்காக எழுந்தருளியதான தினம் என்று பெரியோர்கள் சொல்றார். ஆகதால இது ஒரு கட்டமாக இருந்தாலும் கூட நம்மை தேசிகன் நம்மை விட்டு இந்த விபவத்தில் இருந்து விருந்து நித்தியகைங்கிரியத்துக்கு போன ஒரு தினமாகவும் இது சொல்லப்படுகிறது. ஆனபடியினாலே இது கொண்டாடத்தக்க தினம்தான். என்ன, போன தினத்தை நம்ம வந்து எல்லாரும் நம்ம சம்பிரதாயத்தில் என்ன பண்றோம் அப்படின்னாக்க, அன்றைய தினம் வந்து ஆழ்வார் உற்சவமாக நம்ம கொண்டாடுறோம், இல்ல திருவத்தியன மகோத்சவம்னு கொண்டாடுறோம் போலியோ, அந்த மாதிரி இது திரு அத்தியன மகோத்சவம் என்பதாகவும் ஆழ்வாருடைய திரு அவதார மகோத்சவமாகவும் நாம் கொண்டாட இருக்கின்றபடியால் கொண்டாடி கொண்டிருக்கின்றபடியால் இன்றைய தினம் மிகவும் ஏற்றமான ஒரு தினம் என்பதாக சொல்லி அடியேன் இந்த சிறிய உரையை இதுடன் நிறுத்திக் கொள்கிறேன். இதுல ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் நாம பார்க்கணும், என்ன அப்படின்னாக்க, அப்படி இந்த தேசிகனையும் நமக்கு சம்பிரதாயத்தை தெளிவித்த தேசிகனையும் நமக்கு அர்ச்சாவதார பிரபாவத்தை நமக்கு காண்பித்து கொடுத்ததான திருவங்கை ஆழ்வாரையும் நாம் என்றென்றும் மனதில் கொண்டு எம்பெருமானை அவர்களை முன்னிட்டுக் கொண்டு எம்பெருமானை நாம் தொழுதோமேயானால் நமக்கு எல்லா விதமான அந்த நல்கதியையும் எம்பெருமான் நமக்கு அருள்வான் என்பது சத்தியம், சத்தியம் புன சத்தியம் என்பதாக சொல்லி அடியேனுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழி பரகான் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் துகுயோன் சுடர்மானவேல் கள்ளார் பொழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளாமனிஷரை நீங்கி குறையல் பிரானடி கீழ் உள்ளாத அன்பன் இராமானுஷன் மிக்க சீலமல்லால் உள்ளாதன் நெஞ்சு ஒன்றறியேன் எனக் குற்ற பேரியல்வே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.